பொன்னப்பம் இந்து விடலி பொன்னப்பம் ஈட்டமைக்கொரு வட்டைப்பம் அம்மா கிருஷ்ணம் அச்சப்பம் ஆண்டி கிருஷ்ணம் நெய்யப்பம் இந்து விடலி பொன்னப்பம் ஈட்டமைக்கொரு வட்டைப்பம் உமையுடைய இஷ்டம் முன்னப்பம் ஊர்மிள சுட்டொரு வல்லப்பம் எல்லாம் கூடி தின்னப்பம் சொல்லம் வயறு குந்தப்பம் உமையோட இஷ்டம் முன்னப்பம் ஊர்மிள சுட்டொரு கள்ளப்பம் எல்லாம் கூடி தின்னப்பம் சொல்லம் வயறு குந்தப்பம் ஊர்மிள சுட்டொரு கள்ளப்பம்